శ్రీమాన్వేంకటమహాభార్యకవితాజీరకేసరీ వేదాంతాచార్యోమే இந்த பாதார்த்த சந்திரகம் அது சாய்க்கிறதுல மூணு ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகத்தை சேர்த்துக்கோம். இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் அவர் என்ன சாய்க்கிறார், இவ்வளவு ஒன்பது அதிகாரங்களுக்கு சாய்க்கிறதுதான் ஞாபகம் பார்த்தா தெரியும். அதாவது நேற்று பார்த்தது வேதாச்சரிக்கிற பர்யந்தம், நேற்று பார்த்துட்டோம் பத்து அதிகாரங்கள் மின் வேதா தெரிகிற பதினத்தம் நேற்று பார்த்துட்டோம். இப்போ திருப்பி ஒரு ஒன்பது அதிகாரத்துக்கு பார்க்கிறார். ஹானாத்யோன்யோக ததுச்சித சமய தேவயானாதிசாமியம் சர்வத்ரா ஸ்தூலதாதி யதிஹரணமதானேக சிஷ்யஸ்ருதானாய் தஹோபாஸ்தேக பாவ குணபல விதிஹி உத்கீதமாசிரித்த திருஷ்டோ புண்ணியா உத்திர் குணார்த்தம் நிகர பரதரோ பாஸ்தி அப்படின்னு எங்க போய் சுவாமிகள் சொல்றார். ஒன்பது அதிகாரங்களுக்கு இங்க தங்க வைத்து சாய்க்கிறார். மதங்களில் நேற்று பத்து அதிகாரம் பார்த்தோம், இப்ப பதினோரா அதிகாரம் ஹானா தென்னு யோகா ஹானி சிந்தனம், அந்த மாதிரி உபாயன சிந்தனம் உபய சிந்தனம் ரெண்டு இருக்கு. ஆணி சிந்தனம் உபாய சிந்தனம், ஆணி என்ன அர்த்தம் தியாகம் பண்றதுன்னு ஒருத்தன் இங்கே இருந்து கிளம்புறோம் தூர தேகத்தை விட்டுட்டு ஆனந்தமா இந்த தேகம் இத்தனை நாளா இந்த இனியும் பிடிச்சிருந்து இந்த கிரகம் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டேன் இருக்கோம் கர்ம வசியமான இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்புறான். அந்த சமயத்துல ஆனந்தமா கிளம்புறான். சாய்க்க போற நாலாம் அத்தியாய இரண்டாம் பாகத்துல மரணமதி பிரியமீவ அதிதி, பிரியமான ஒரு அதிதிய மாதிரி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஆத்துக்கொண்டாக்க எப்படி நாம எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி அவன் பிடிச்ச மனுஷா வரான்னாக்க எவ்வளவு சந்தோஷம், என் பொண்ணு வரா, என் பேத்தி வரா, என் பேரன் வரான்னாக்க எவ்வளவு ஆனந்தம் நமக்கு. அதனால நமக்கு வேண்டிய மேகிரங்கரான் வேண்டிய நம்பிக்கைங்கிறா ஆச்சாரியர் வர அப்படின்னாக்கா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி மரணத்தை எதிர்பார்க்கணும் பிரம்மத்து மிருத்தியும் பிரியமைவாசித்தின் அது கதகத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்தியும் பிரியமைவாசித்தின் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி விஷ்ணுபுரத்தை எதிர்பார்க்கிற உதாரிக்கிறார். பிரியமான அதிதியை எதிர்பார்க்கிற மாதிரி மரணத்தை எதிர்பார்க்கணுமா அப்படின்னு தான் சொல்லிட்டு அந்த மாதிரி அவன் கிளம்பான். கிளம்புற சமயத்துல என்ன பண்றான், தன்னுடைய புண்ணிய பாதங்களை விடுறான். அது சில உபரணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில உபரணத்துல புண்ணிய பாபங்கள் புண்ணியங்கள்லாம் இவனுடைய சுகத்துக்கள் பார்ப்போம் ஸ்னேகிதாய் அவாகிட்ட போறது, இவனுடைய பாபகர்மாக்கள்லாம் இவனுடைய சத்துக்கள் இடத்துல போறது இடத்துல அப்படின்னு ஒண்ணு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்னு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டுமே சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எங்க எப்படி நியமனம் பண்றது அப்படின்னா விகப்பமாவே புரிஞ்சுள்ளாமே எங்கெங்க எப்படி பண்றதோ அப்படி இஷ்டத்துக்கு பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு பட்சம் சித்தாந்தம் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணணும், அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணாதான் நமக்கு என்ன அமையும். அதனால ஆணி சிந்தனம் உபாயன சிந்தனம் உபய சிந்தனம், ஆணினாக்க தியாகம் விடுறது, உபாயனம்னாக்க இன்னொரு இடத்துல போய் சேர்றது, நம்மளால விடப்பட்ட கர்மாக்கள் புண்ணியதாபுரத்த கர்மாக்கள் இன்னொரு இடத்துல சேர்றது, ரெண்டு ரெண்டு சிந்தனையும் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் அனுசந்தானம் பண்ணித்தான் விகல்பம் பண்ணா தோஷம். அத ஆணாதி அந்யோன்ய யோக அப்படின்னு அந்த பாபம் சொன்னி பாபத்தை விரட்டி எப்ப வருவான், சோழதேகத்தை உடச்சேனா சோழதேகத்தை விட்டுட்டு கிளம்புறான், அப்பவே அனைத்து கர்மாக்களையும் ஒத்துருவாங்க. என்ன போனாக்க அங்க வந்து சொல்றது ஆகத்தது பிரஜாமதி தப்புதே தூமத்தே அப்படின்னு கவிதை சொல்றது. இன்னொரு இடத்துல அப்பா தெரியற ஆத்மத்தாய பழஞ்சோதி உலகம் தத்திய அது மாதிரி சந்திரகராக முதாத்மனுக்க ஜோத்வா சரீரம் அகலம் கதாத்மா பிரம்மலோகம் அதிகம் பவானி அப்படின்னு வாக்கியிருக்கு. அதனால சோழதேகத்தை உடைச்சதே பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாத்தையும் ஒப்புவான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது சாந்தோக்கியம். கௌடேரி உன்னதா கல்யாணி தான் போன உன்னதா அப்படின்னு சொல்றது எது சரி, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா அல்லது பிரஜாநதி அதில் இங்க சூழதேகத்தை உடைச்சதே வர்றான அப்படின்னு சந்தேகம் வர சூழபக்ஷி ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துலயும் வர்றான், இங்க கொஞ்சம் வர்றான் நேரியா அங்க வர்றானா அப்படின்னு சொல்றான் சூழபக்ஷி. ஆனா சித்தாந்தமோ அது தவறு. ஏன்னா எல்லா ரெண்டு இடத்துலயும் வர்றான்னு சொன்னாக்க விரோதம் வந்துடும். என்ன விரோதம், இவனும் தூத்வா சரீரம் கிருதாத்மா உபாயத்தை அனுப்பிச்சவன் அகிருதம் பிரம்மலோகம் அதிகம் பவானி அகிருதம் பண்ணப்படாதது நித்தியமான பிரம்மசட்டம் அந்த பிரம்மலோகத்தை அவரையே அப்படின்னு எனக்கு சொல்றது. இவன் கணக்க அதை ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நக்கா அப்படின்னாக்கா வழியில வாழ இவன் புண்ணியபோகத்துக்கு பலத்தை அனுபவிக்க போறான் அர்த்தமாயிடும். இவன் தான் எல்லாத்தையும் இந்த ஒப்புதான் கிளம்பினான். அகிருதம் கிருதாத்மா அகிருதம் பிரம்மலோகம், அதாவது அகிருதம் பண்ணப்படாத பிரம்மலோகத்தை அடையப் போறேன், கிருதாத்மா உபாயத்தெல்லாம் அனுப்பித்தனாக அடையப் போறேன் அப்படின்னு நீங்க சொல்றது. அப்படின்னா வழியில எதுவுமே அனுபவிக்க வேண்டியது இல்லை, அனுபவிக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லையாத்து. அந்த சமயத்துல இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் சொன்னாக்க அது எதிரும் போயிடும், அனுபவிக்கிறது இருக்குதுன்னு ஆயிடும். அதனால அது கூடாது. அதனால இந்த ஸ்தூல சரீரத்தை இங்கேயே விட்டுடுறான். எப்ப ஸ்தூலதேகத்தை விடுறானோ அப்பவே புண்ணியபாப ரூப கர்மாக்கள் அனைத்தையும் இங்கேயே தியாகம் பண்ணிடுறான். இதுதான் தகுச்சித்த சமையா எப்ப வரையான் தேகத்தை ஸ்தூல தேகத்தை உடைச்சேதான் இவன் இந்த புனிதாபுரம் பெருமாட்டா தியாகம் பண்ணுவான். இல்லாத போனா அனுபவிக்கிறது ஒண்ணுமே இல்லை. அப்படி எனக்கு சூசலை அது எப்படி வந்ததுன்னாக்க வித்தியாசமாக வந்தது. லோகத்தையே பார்க்கணும், ஒரு குணம் வெற்றா குணம் வெட்டினான்னாக்கா அவன் எடுக்கோன்னு குணம் வெட்டினான், அதை இருக்க உபயோகப்படுத்திக்கிறார். கீர்த்தத்துக்கு சாப்பிடறதுக்கு யாகத்துக்கு குறை வைக்கிறான், அதை கீர்த்தத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறான், ஸ்நானத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறான், வயலுக்கு உபயோகப்படுத்திக்கிறான். அந்த மாதிரியே கர்ம விஷயமான சரீரம் அதே சரீரம் சூக்ஷமா மாறி போறது, சூக்ஷமா மாறி மோஷ பரியந்தம் அது கூட அந்த பிரஜானது பிரிஞ்சா அந்த காலத்தை. ஏன்னாக்கா அவன் பேசுறான் அந்த அத்திராட்சி ஆதிவாயிகள் இருக்காளே அவர்கிட்ட பேசுவான் அப்படிலாம் தேவை. அதனால சொல்றது அதனால தகுச்சித்த சமையா இந்த மாதிரி சூழவேகத்தை உடச்சேனா புண்ணியபாபரோட ஜம்மாசனம் வைக்கலாம் அப்படின்றது 12வது சாம்பராதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேவ யானாதி சாமி இவன் வந்து கலந்து அச்சிராது மாதிரி போகணும். அப்ப அச்சிராது மாதிரி போகச்ச எவ்வளவோ வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. நாராயணம் கோயிலுக்கு நாலு பக்கம் வசப்படி இவன் வந்து கௌடீரி விமானத்தை ஒரு மாதிரி சொல்றது, உபகோதர வித்தியர் ஒரு மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பஞ்சாக்கி வித்தியர் ஒரு மாதிரி இருக்கு. எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அவளுக்கு உண்டினா அச்சிராது கதியா அல்லது ஒரு வித்தியா ரெண்டு வித்தியால படிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா பிரம்ம வித்தியா நட்டாளுக்கும் இந்த அச்சுவாதி மார்க்க பிராப்தி உண்டு அப்படின்னு கிடையா சந்தேகம். அதாவது எந்த வித்தியால படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியா நெட்டவாளுக்கு உண்டுதான் அச்சுவாதி மார்க்கம். இந்த உபகோபுர வித்தியாத இருக்கு, பஞ்சாட்சி வித்தியாத இருக்கு, அதனால அவளுக்கு உண்டுதான் இந்த அச்சுவாதி மார்க்க பிராப்தி. நீதி வித்தி சப்தித்து ஏதோ அதெல்லாம் இல்லை, வைசவ நிறுத்தியான இல்லை, சாண்டிய நிறுத்தியான இல்லை, அதனால அவாளெல்லாம் கிடையாது அப்படின்னு அர்த்தமா? அல்லது எந்தெந்த ஒரு வித்தியால படித்தாலும் ரெண்டு வித்தியாவுக்கு சாமி கிடையாது, அது எல்லா வித்தியாலுக்கும் உண்டும் கிடையாது. போரப்பட்டு சொன்னோம் எந்த வித்தியால படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியாவில் போதுதான், எல்லா வித்தியாலும் கிடையாது. இல்லைன்னாக்க கல்யாண குணங்கள்லாம் கூட எல்லா வித்தியும் எல்லா குணங்களும் இந்திரம் ஆகும் அப்படி அப்படின்னு சொன்னான். அது தப்பு, போரப்பட்டு சொல்றது தப்பு. ஏன்னா பஞ்சாட்சி வித்தியது தான் எல்லா வித்தியாசத்தாலுக்கும் இதமாக அந்த வாக்கியம் இருக்கு. தத்து ஏ யுத்தம் ஏசேனே அரண்யே சிறப்பா தப்பையு சுபாசதே அப்படின்னு யுத்தம் இதுவும் பஞ்சாட்சி நிறுத்தியது. அந்த மூணாம் அத்தியாயம் முதல் பாத்திரம் முதல் அகிலாம் பார்த்துருக்கோம். அதுல வரும் அந்த பிரபாகரன் கிட்ட இவன் போறான், சேலை கேட்டு போறான், அவன்கிட்ட கேள்வி கேட்கிறான் ராஜா பிரபாகரன், அதுக்கு அவனுக்கு பதில் தெரியல. அப்பட்ட வந்து கத்தனும் இன்னும் சுட்டு தந்தம் புள்ளிக்கிட்டே அந்த பிரபாகரன் கேட்டான் ஒண்ணே சொல்ல தெரியல, அப்பா எனக்கு தெரிஞ்சே நான் சொல்லிக்க மாட்டேனான் அப்படின்னு அந்த ராஜா கிட்ட போயில. ராஜாவோ உடனே எழுந்து நிற்கும் ஐயம் அனுஷிகர்கள் கௌதமன் உத்தாகர் உத்தரப்பட்ட ரிஷி தேவைச்சு நமக்கு நிறைய பணம் தனியை வாங்கிக்கோ, என் பிள்ளை கேள்வி கேட்டாரு பதில் சொல்லுவோம் கேட்கிறேன். அரண்ய ஸ்ரத்தா தபயுக்தி பிரமாள உபாசிக்கிறவாள் பஞ்சாக்கியும் பிரமாள் தான். அங்க ரூபம் வேற, ஆகாரம் வேற, இங்க ஆகாரம் வேற. அதனால எல்லா வித்தியானுக்கும் ஒரே மார்க்கம் தான், இதான் மதிக்கப்பட்டது. நீங்க எடுத்ததால் சொல்லப்பட்ட கேவலம் அனுபவம் சொன்னதையே திருப்பி சொல்றது. அதனால உண்மையிலேயே இந்த பஞ்சாயத்து வித்யா நெட்டாளுக்கும் எல்லா வித்யா நெட்டாளுக்கும் அங்க அந்த உபாதன பலமாக அத்திராது மார்க்கமானது விதிக்கப்பட்டது. அது எல்லா வித்தியாச நெட்டாளுக்கும் அதனால தேவையானாது சாமியம் அணியமாதிகரணம் அணியமஸ்கர் வேஷம் அகிலவத சப்தம் பிரமாவுடைய கீதை அதனால எல்லா வித்தியானுக்கும் உண்டு. அது இல்லைன்னாக்கா பெருமாள் அப்படி உதவி பண்ணிருக்க மாட்டேன். யாருக்கு யார் யாருக்கு ஆவர்த்தி உண்டு திறமையான போறார். அதே மாதிரி யாருக்கு அனாவர்த்தி அச்சுவாதியில போடுவார், அச்சுவாதியில போடுவா அத்தனை பேரும் பிரம்மத்தை எந்த வித்தியானம் உண்டு அந்த மாதிரி அந்த சொல்றது. அதனால அணியமாதிகரணத்துல தேவையானாதி சாமியம் எல்லா வித்தியாலும் பிரம்மத்துக்களுக்கும் ஒரே மார்க்கம் தான், இவாளுக்கு வேற மார்க்கம் அவளுக்கு வேற மார்க்கம் அப்படிலாம் கிடையாது. அதனால பின்னாடி இன்னும் சொல்ல போறேன், நாலாம் அத்தியாயம் மூணாம் பாகத்துல அர்ச்சிராஜி பாகமே பேரு அதை விசேடமா தாக்க போறேன், அப்ப எல்லாம் பார்க்கணும். ஆக இந்த பதிமூணாவது அதிகரணத்துல அணியமாதிகரணத்துல தேவையானது சாமியமா இருக்கு, எல்லாருக்கும் சாமியம் தான். அதனால இந்த விஷயம் முக்கியம் எல்லாருக்குமே ஒண்ணு அப்படின்றது. அதுக்கப்புறம் அக்ஷவத்தியரிகரணம் பதினாலாயிரம் அவரை சொல்லிட்டு அஸ்தூலம் அனனு அக்ஷரஸ்வன் அதிகரிக்கலாம் அஸ்தூலத்து அதிகர் அமலத்தம் ஒரு சுரபுரபுரி தர்மம், அந்த சுரபுரபுரி தர்மம் அமலத்தம் அதனுடைய உபபாதனம் தான் அஸ்தூலத்வாதிகள் தான். இவைகள்லாம் எல்லா வித்தியைகளையும் பண்ணணுமா அனுசந்தானம் பண்ணணுமா அல்லது எந்த வித்தியால படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியை தானா எல்லா வித்தியும் வேண்டாம்னு பட்சி சித்தாந்தம் அப்படி கிடையாது. ஏன்னா எப்படியானால் சத்தியத்து ஞானத்து அனந்தத்து ஆனந்தத்துக்கு அவசியம் அனுசந்தானம் பண்ணணுமோ, அதனே ஒரு வேடிக்கை இருக்கு. அந்த நாடு நமக்குள்ள ஏதோ அன்வைச்சிடும். ஆனா இந்த அஸ்தூலத்துனா நிறைய இருக்கு பாருங்க, நிருபாதிகமான அமலத்துவம் அது பகவானுக்குள்ளேதான் உண்டு. அதுவும் நிருபாதிகமா அனன்யாதீனமா இருக்கிறது அவளுக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. இத்தாளுக்கோ நித்யாளுக்கோ பத்தாளுக்கோ எல்லாம் வராது. அதனால அனைத்து அதிகரணங்கள்லையும் இந்த அமலத்தை நிரூபணம், அமலத்துவத்தை நிரூபிச்சு ஆகணும். அதை தெரிஞ்சாதான் நம்மளால பிரம்மஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுங்க வாசிக்க முடியும். ஆகவே இந்த கல்யாண குணங்கள்ல ஹேய பிரச்சனைகள் முக்கியம். ஹேய பிரச்சனை கல்யாணிகளாக அந்த ஹேய பிரச்சனைகள் தோன்றதுதான் அமலத்வாதி, அமலத்துவம் அஸ்தூலத்வாதிகள் அதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதனால சர்வத்திர எல்லா அதிகரணங்கள்லையும் எல்லா வித்தியைகள்லையும் எல்லா பிரம்ம வித்தியைகள்லையும் அஸ்தூலத்துவம் எல்லாம் அவசியம் அனுசந்தானம் பண்ணணும். இல்லாத போனாக்க நித்தசூரிகளுக்கோ முத்தனுக்கோ கூட இவைகள்லாம் அன்வீச்சிடும். அது மாதிரி அன்வீக்க கூடாது, பிரம்மத்துக்கு ஒண்டிதான் அன்வீக்கணும். அதனாலதான் பிரம்ம சுரூப தர்மம் சுரூப நிரூப தர்மங்கள்னே எனக்கு தேரு. ஆகவே அந்த சுரூப நிரூப தர்மங்கள்ல இந்த அஸ்தூலத்வாதிகள் இருக்கு, அமலத்துவத்தினுடைய இது உபபாதகங்கள் இலக்கங்கள். ஆகவே அதை அங்கீகரித்து ஆகும். அதனால எல்லா வித்தியைகளையும் இத அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு. இது 14வது அக்ஷர தீகரணம். அதன் பிறகு 15வது அதிகரணம் அந்தாத்வாதிகரணம். அதுல அவர் என்ன சொன்னது அப்படின்னா, உஷஸ்தர் முத்தர் கஹோரர் முத்தர் யாஜ்யவல்க்யருக்கு கேள்வி கேட்கிறார், யஸ்தாட்சா அபரோக்ஷா பிரம்ம தன்மே யாச்சு அப்படின்னா, அதாவது சர்வாந்தரா அப்படின்னா சொல்லி கேட்கிற. அதுக்கு பதில் சொல்ற யாஜ்யவல்க்யர் பிராணியின பிராணிக்கு இதெல்லாம் சொல்லி உதாரணம் சொல்லி அதை கொடுக்கிறார். உடனே கஹோலர் எடுத்துக்கிறார், அவர் கேட்கிறார் எஸ்ஸாட்சா அபரோக்ஷா பிரம்ம. அவனும் அதே கேள்வி கேட்கிறார். அங்க என்ன கேள்வி கேட்கிறவா? ரெண்டு பேர் கேள்வி கேட்கிறவா? ரெண்டு பேர். ஆனால் பதிலோ ரெண்டு மாறி மாறி பதில், மாறி மாறி ரெண்டு பதில். அசனாயாட்சி அபிபாசம், அதாவது பசி இல்லை தாகம், தாகம் இல்லை அதெல்லாம் சொல்றது ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரி இருக்குது. ஆகவே ரெண்டு பேர் ஒரே கேள்வியை கேட்கிறா, அதுக்கு சமாதானம் வெவ்வேறு சொல்ற யாஜ்ஞவல்க்யர், யாஜ்ஞவல்க்யர் வெவ்வேறு சமாதானம் சொல்ற. அந்த சமாதானத்தை வேற வேற சமாதானத்தை வேற வேற வித்தியைகள் வித்யாபேதம் இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிறான். அதனால அந்த சொன்னாக்கா அது தவறு, ரெண்டுமே கேள்வி ஒரே கேள்விதான், கேள்வி ஒரே கேள்விதான், பதில் மாத்திரம் வேற வேற இருக்கு. வேற வேற இருந்தா கூட ரெண்டுமே விரோதம் இல்லாத விரோதமற்ற பதில்கள், ஒண்ணுக்கொண்ணு விரோதம் இல்லை. விரோதம் இல்லாததுனால இது வந்து ரெண்டுமே ஒரே வித்தியாசம் சொல்றது. அதனால என்னாச்சு அப்படின்னாக்கா, இங்க சொன்னதே அங்கேயும் அங்க சொன்னதே இங்கேயும் மாத்திக்கணும். அதாவது இங்க இருக்கிற கல்யாண குணங்கள், அதாவது கஹோலருக்கு என்ன பதில் சொன்னீரோ அதை உஷஸ்திக்கும் மாத்திக்கணும், உஷஸ்தருக்கு என்ன சொன்னீரோ அதை இவருக்கும் மாத்திக்கணும். இது வியதிகரணம் பேர், எதிகாரம். எதிகாரம்னாக்க இன்னொருத்தரத இன்னொருத்தர் எடுத்துக்கணும். இவருக்கு சொல்லப்பட்ட சமாதானத்தை அவர் எடுத்துட்டார், அவருக்கு சொல்லப்பட்ட சமாதானத்தை இவர் எடுத்துட்டார். அப்படி எடுத்துக்கிறதுனால இது வந்து எதிகாரம் பேர். இது எப்படி எடுத்தோம், ஒரே ஆச்சாரியருக்கு ரெண்டு மூணு சிஷ்யா இருக்கா, ரெண்டு மூணு சிஷ்யா இருக்கிட்டு ஒத்தருக்கு ஒத்த சந்தேகங்கள் கேட்கிறார். அப்படி கேட்கிற சமயத்துல அதுக்கு பதில் சொல்றார் ஆச்சாரியர். நாலு பதில் சொன்னேன்னாக்கா நாலு பதிலையும் ஒரே கேள்விக்கு சமாதானம் இருக்கும். அது அவருக்கு தான் அந்த சமாதானம் சொன்னேன், எனக்கு சொல்லல. அதனால எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரே கேள்விக்கு நிறைய சமாதானம் சொல்லலாம். எங்க கிட்ட நாங்கெல்லாம் சுதந்திர விஷயம் சொல்லிட்டு பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் கேள்வி கேட்டான்னாக்கா அதெல்லாம் எதிர்பார்க்கிறார். ஒரு கேள்விக்கு எத்தனை சமாதானம் சொல்லுவாங்க, உனையும் சொல்லக்கூடாது. என்னோட சிவபிரகாசிகள் இருக்கும், தத்துவத்தைகள் இருக்கும், பாவப்பிரகாசிகள் இருக்கும், உத்தமசாமி சாதிச்சிருக்க, தராவளர் சாதிச்சிருக்க, எத்தனையோ வியாச்சியா இருப்பார். எல்லாத்தையும் கோடியை வச்சு நம்ம சொல்லணும். அனைத்தையும் சேர்த்து அத்தனை பதவி சொன்னாரா அழகு. இதுதான் நாலு சிஷ்யாவோட சேர்ந்து சொல்றது. ஆகவே பல சிஷ்யாய் பல சிஷ்யாள்கள் பல ஒரே கேள்வியை கேட்கலாம், பல கேள்வியை கேட்கலாம், ஒரே சமாதானம் பல கேள்வியும், பல கேள்விகளுக்கு ஒரே சமாதானம் இருக்கலாம். அது மாதிரி ஒரே கேள்விக்கு பல சமாதானங்கள் இருக்கலாம். எதையுமே எல்லாரும் கிரகிச்சு பண்ணுவோம், எல்லாரும் கிரகிச்சுட்டாதான் புத்தி வளரும். அதனாலதான் பாக்கியத்துல சிவபிரகாசிகள் எல்லாம் எத்வா பட்சம் போடுவான். ஒரே பதத்துக்கு ஒரே வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லலாம், எத்வா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் சொல்லுவார். அப்படி சொன்னாதான் ஞானம் நிறைய நமக்கு படுத்து இருக்கும், நல்லா புத்தி ஆகும், பக்குவமான ஞானம் நமக்கு வரும். அதனால இந்த மாதிரி பல சிஷ்யர்கள் சொல்றத ஒத்துழைப்பத்தில் கேட்டு வாங்கிக்கணும். அது சொல்ற எதிகரணம் அச அநேக சிஷ்யர் சுத்தானம், ஏக சிஷ்யர் ரெண்டு சிஷ்யாரோ மூணு சிஷ்யாரோ, இது அந்தரத்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உஷஸ்தரும் கடோலரும் ஒத்துழைப்பத்தில் கேள்வி கேட்டிருந்தாக்கா அதற்கு சமாதானம், அதற்கு சமாதானம் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த ரெண்டு சமாதானம் ஒரே கேள்விதான், ரெண்டு சமாதானம், ரெண்டு சமாதானத்துக்கு சொல்லப்பட்டத எடுத்துக்கணும். பிராணாதி அபாரக தத்துவம், அசனாய அசனாயாது அதி தத்துவம், சர்வாந்தரத்துவம், இவர்கள் அத்தனையுமே ஒத்தருக்கொத்தர் சேர்ந்து உபாசிக்கணும். அவருக்கு சொன்னது எனக்கு எடுத்துட்டு, எனக்கு சொன்னது அவர் எடுத்துட்டு, ரெண்டுத்தையும் சேர்ந்து கலத்தரும் பார்க்கணும். அப்படி உபாசித்தான் பூர்ணத்துவம் வரும். அப்படிங்கிறத அந்த அதிகரணத்தை அந்தரத்துவ அதிகரணத்துல, அதனால இது பதினஞ்சாவது அதிகரணமா எடுத்தது. பதினஞ்சாவது அதிகரணத்துல என்ன சாத்தியம் சொன்னேன், அதன் பிறகு காமாத் அதிகரணம். காமாத் அதிகரணத்துல மூணு வித்தைகள் இருக்கு, மூணு உபநிடம், சாந்தோக்கிய உபநிடத்து, வயதாரணிக உபநிடத்து, வாயுசநேகத்திலேயே இருக்கு, அது மாதிரி தைத்திரிய உபநிடத்திலேயே இருக்கு. அதுல மூணு இடத்தையும் சொல்லப்பட்ட இந்த இது இருக்குது பாருங்க, தகர வித்தியை, அந்த தகர வித்தியை ஒரே வித்தியா அல்லது வெவ்வேறு வித்தியைகளா, வெவ்வேறு வித்தியைகள் தான் தான் பொறுபக்ஷம். ஏன்னாக்கா தகர வித்தியில சாந்தோக்கியத்துல சொன்னவரை எட்டு குணம் தான், அவரை பார்த்தான் சத்தியகா மகாசத்திய கற்பான். ஆனால் வாயுசநேகத்துல போய் இருக்கு பிரதாரணிகம், அங்க என்னக்கா சர்வசியாசி சர்வசி ஈசானஹா சர்வசிய அதிபதி அப்படின்னு தான் இருக்கு. இது சர்வபிதம் பிரசாஸ்தான் இருக்கு. இப்போ அதிகமா அங்க இருக்கு, இங்க இருக்கிற குணங்கள் வேற, அங்க இருக்கிற குணங்கள் வேற, அதனால ரூப பேதம் இருக்கு. ரூப பேதம் இருக்கிறதுனால இங்க வந்து வெவ்வேறு விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது, வெவ்வேறு விஷயங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால உபாசிய ஆகாரம் வேறு, ஆகாரம் மாறுபடுத்தினாக்க உபபேதாத்து வித்யாபேதம், உபபேதம் இருக்கு, அதனால வித்யாபேதமாகவே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷேபம் என்றால் பூர்வபக்ஷி. அதற்கு சித்தாந்தம் அது தவறு, இந்த மாதிரி ஆக்ஷேபமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க அந்தந்த பதங்களுக்கு அர்த்தம் பண்ணிட்டோம், பதங்களுக்கு அர்த்தம் பண்ணிட்டாலே எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா இங்க வந்து என்ன சொன்னாங்க, எட்டு குணங்கள், எட்டு குணங்கள் சொன்னாக்கா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா அதெல்லாம் ஒத்துட்டான். சத்தசங்கல் போன்ற கோயிலோ அதுபடியும் இருக்கு. ஆனால் இங்க சரஸ்ய அதிபதி, சரஸ்ய ஈசானகம், சரஸ்ய சரஸ்ய வசி இப்படின்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் அதிக குணம் பார்த்தேன் அவன் கேட்டான். அதுதான் கிடையாது. ஏன்னாக்க சத்திய சங்கல்பத்துவன்னு ஒரு குணம் இருக்கு, அந்த குணத்தினுடைய உபபாதகங்கள் இவைகள். உபபாதகம் என்ன? எந்தனமாம் தன்னுடைய சங்கல்பத்தினால எல்லாரையும் வசமாக்குகின்றான், எல்லாருக்கும் வசமாகிறான், எல்லாருக்கும் தான் வசம் அவசியமாகும். அதாவது பக்த பராதீனம், எல்லாருக்கும் பக்த பராதீனம். பக்த பராதீனா அஸ்வதந்திர இடத்தீங்க துருவாசரை பார்த்து துருவாசர அந்த இடம் பார்த்தேன். நான் வந்து பக்த பராதீனாளா இருக்கேன். நம்ம ஆச்சாரியா எல்லாம் போய் சேரிங்கோ, அவெல்லாம் பேருக்குதான் அவள் எல்லாரும் போகுந்ததா, நம்ம சேர்ச்சிட்டே இருப்போம். ஆனால் அவெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற பிரீதி இருப்பார் இந்த வாழ்க்கை, அந்த அனுகிரக விசேஷம். நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுருவா, நம்ம என்ன சொன்னாலும் அவன் ஆசையா கேட்டுருவா. காரணம் சிஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி. கம்சபாத்திர போஜன நியாயம்னா ஒரு நியாயம் உண்டு, சொல்றது தெரியாது. ஆச்சாரியர் தங்க பாத்திரத்தில் சாப்பிடலாம், வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிடலாம், கம்ச பாத்திரம் பித்தள பாத்திரத்தில் சாப்பிடலாம், என்ன கரைஞ்சுக்கிறோம், மூணு பாத்திரத்தையும் சாப்பிடலாம். ஆனா சிஷ்யர் இருக்காரு, அவர் மாத்திரம் பித்தள பாத்திரத்தான் சாப்பிடணும். சிஷ்யருக்கு என்ன ஆசை, ஆச்சாரியர் என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் தானும் பண்ணணும் அப்படின்னு ஆசையா சிஷ்யருக்கு ஆசை. ஆச்சாரியர் வெள்ளி பாத்திரத்திலேயே தங்க பாத்திரத்திலே சாப்பிடுறேன்னு சொல்லுவோம், அதை பார்த்து இவரும் சாத்தியாக்கா சிஷ்யரும். அப்ப நியமம் உள்ளங்கணம் கொடுக்கும், நீ வச்சு தாண்டிட்ட அவருக்கு காமிச்சு பார்த்துதான் சாப்பிடணும், அதை விட்டுட்டு எப்படி இவர் சாப்பிடலாம் அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால இவர் கஷ்டப்படுவார். ஆச்சாரியர்கள் நான் பண்ணுவேன், சிஷ்யர்கள் குணகுணமா வந்துடுவேன். சிஷ்யர் குணகுணமாக சிஷ்யர் சாப்பிட வேண்டியோ அவருக்கு பிடிச்சிருக்கேன்னு இவனும் காமிச்சு பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருந்தேன். யாரு? சிஷ்யனும் காமிச்சு பார்த்துனால சாப்பிடுவேன். சிஷ்யர் சாப்பிடணுன்றதுக்கு ஆச்சாரியை காமிச்சு பாத்திரம் சாப்பிடுவேன், அதை பார்த்து சிஷ்யரும் சந்தோஷமா காமிச்சு பாத்திரம் பார்த்துவேன். அப்படி சாப்பிட்டாருனாக்கா என்னாச்சு, சிஷ்யர் நியமமும் காப்பாற்றப்பட்டாச்சு, ஆச்சாரியருக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கு, சிஷ்யருக்கும் திருப்தி உண்டாயிருக்கு. சிஷ்யருக்கு ஆச்சாரியர் வசியாயிருங்க, இதுதான் ஆச்சாரியார். நம்ம என்ன சொல்றோமோ அது செய்வோம் ஆச்சாரியர் பக்தியோட. ஏன்னா நம்ம பக்தியோட சொல்றோம், அதனால பிரீத்தியா பண்ணுவார். அதான் பகவான் சர்வசிய வசி, சர்வசிய ஈசானஹா, எல்லாரையும் நினைக்கிறவன், சர்வசிய அதிபதி, சர்வசேஷி, அந்த மாதிரி கர்மம் பிரசாஸ்தி, பிரசாசம் பண்றவன், எல்லா பிரவர்த்திக்கும் காரணம். இந்த மாதிரி சத்தியங்கள் சத்தியத்தினுடைய உபபாதகங்கள் அர்த்தங்களை சொல்றது, அர்த்தங்களை சொல்றது, அர்த்தங்களை சொல்லவே அது விரோதனை கிடையாது. ஆகவே ரெண்டும் ஒரே குணங்கள் தான். ஆகவே தகர வித்தியை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி உபாசியம் தான். சாந்தோக்கியோ கரண்டதோ அல்லது வாயு சமயக்கமோ அல்லது தைத்திரியமோ மூணுத்திலையுமே சொல்லப்பட்ட இந்த தகர வித்தியானது ஒரே வித்தியை தான். அதுல வேறுபாடு கிடையாது, வித்யாபேதம் கிடையாது. அதனால உபாசி ஏகபாவா தஹரம்னா தஹரவி, தஹரம் உபாசின வித்யை, தஹர வித்யை அதனுடைய ஏக பாவம், ஏகத்துவம், வித்யைக்கு என்ன ஒரே வித்யதான், வித்யா பேதம் கிடையாது. இது காமாச்சரிகரத்துல சொல்கிறது. அதனால இந்த மாதிரி சொல்றதுன்றது இந்த காமாவதியின விஷயம் அப்படின்னு 16வது அதிகரணத்தினுடைய சுரூபத்தை கேட்டாச்சு. அதுக்கப்புறம் குணபல விதிகி உத்தீதமா திருப்தாவும் தன்யத்தாரணியமா இந்த கடைசி அதிகரணம் கூட சேர்த்தோம். அங்கேஷ யதாஸ்திரிய பாவா அந்த யதாஸ்திரிய பாவா அதிகரணம் அதுல கூட அந்த விஷயம் வந்துருக்கு. அதாவது என்ன சொன்னோம் அன்றைக்கே சொன்னோம் சொல்லிச்சு வெள்ளிக்கிழமெல்லாம் சொல்லிச்சு அதுக்கு அர்த்தம் வைக்க பொருளீமாம்சக குணகாம விதின்னு சொல்றார். குணகாம விதின்னு அர்த்தம் ஒரு திரவியத்தை சொல்லும் ஒரு அங்கம், ஒரு அங்கத்தை சொல்லி அந்த அங்கம் மூலமாகவே பலன் கிடைக்கும். குணகாம விதி குணத்தினால காம காமன்னா பலம், பலத்தை அடையிறது அதை சொல்றது. பொதுவா அக்னிஹோத்திரம் தெரியாது, தத்னா தெரியாது, தத்னா இந்திரிய காமத்து தெரியாது, அக்னிஹோத்திரம் தெரியாது. அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணணும், அதை கொண்டு சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு அர்த்தம். அக்னிஹோத்திரம் அப்படின்னு அது அர்த்தம். அக்னிஹோத்திரம் ஜோதின்னு அது வந்து இது பண்றது ஹோமத்தை விதிக்கிறது, சொர்க்கத்தை குறித்து ஹோமமானது விதிக்கப்படுறது. தத்னாதி ஹோதின்னு சொன்னாக்கா ஹோமத்தை குறித்து கதி விதிக்கப்படுகிறது. ஆனால் தத்னா இந்திரிய காம சொல்லியார் மொத்தமே இந்திரியம் ஓணும், அதுக்கோட நம்ம என்ன பண்றோம் தயிரை கொண்டு ஹோமம் பண்றோம். அப்படி பண்ணினாக்கா ஹோமம் அங்கு சாத்தியம் இல்லை. ஹோம ஆசை ஹோமத்தை புற்றுண்டு தயிர் பண்றது பழக்க கொடுக்காது. இதுக்கு குண காமதின்னு குணம் கதி தயிர் அதை கொண்டு நமக்கு பிடிச்ச காமம் எது நமக்கு தேவையோ அதை அடையிறது, அதை விதிக்கிற வாட்சம் இது குணகாம விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இங்கேயும் உத்தியதத்தை எடுத்து பாருங்க அது என்ன பண்றது, உத்தியத உத்தியதம் ஒண்ணு இருக்கு காமம், அது யாகத்துக்கள் தான் அங்கமா இருக்கு ஏற்கனவே சொன்னோம். அந்த உத்தியதத்தை உபாசனம் பண்றான், உபாசனம் பண்ணாக்க அவனுக்கு கணக்க பணம் வேணும்னு ஆசைப்பட்டாங்க அப்ப அது பண்ணலாம். இதான் குணபலரதி, குணபலரதி உத்தியதம் ஆசிரியம் உத்தியதத்தை ஆசிரியத்து திருஷ்டி அந்த திருஷ்டி விதியா இருக்கு அது குணபலரதியா இருக்கு. உத்தியதத்தை ஆசிரியத்து ஒரு திருஷ்டி பண்ணினோம்னாக்கா திருஷ்டி என்ன உபாசனம் என்னது அப்படின்னாக்கா இந்த இது இருக்கு பாருங்க ஓமிக்க ஓமினி ஓமிக்கிறது அக்ஷரம் உத்தியதம் உபாசித்த பணம் ஓம் அந்த அக்ஷரத்தை கொண்டு உத்தியதத்தை உபாசிங்கோ அப்படின்னு உத்தியதத்தின திருஷ்டி பிரணவ திருஷ்டி பண்ணணும். உத்தியதத்துல பிரணவ திருஷ்டி பிரணவத்தை உத்தியதமாக பண்ணணும், அப்படி பண்ணினாக்கா அது அந்த உத்தியதத்தை ஆசிரியத்து தான் திருஷ்டி பண்ற. அதனால பலன் உண்டாகும், என்ன பலன் வீரிய வஸ்திரத்தம் அது சன்னிதானத்தை ஸ்பஷ்டமாக பாதிக்கிறேன். ஆகவே குணபல விதி உத்தியதமாசிரிக்க திரட்டம் இது 17வது அதிகரணம். இந்த அதிகாரத்துல இந்த குணபல விதின்றதை சொல்லி உபாதனம் பண்ணிட்டேன். ஆகவே தன்னிர்தான அதுதான் கடைசி அதிகாரத்திலையும் சொல்ல போற, கடைசி அதிகாரத்துல அதே விஷயத்தையே திருடீகரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். எதாத்திலே பாவாதிகாரத்துல அதை நாம இந்த பார்த்துருக்கோம். அதனால குணபல விதி உத்தியத வாசித்து கஷ்டம், உத்தியோகத்தை ஆசிரியத்து திருஷ்டி விதி. அதுக்கப்புறம் பிரதான அதிகரணம் பிரதான உதயவ தத்துவம் அங்க குண்யாவிருத்தி குணார்த்தார், அதாவது அவரது பார்த்தா இப்படின்னா வசதியா இருக்கு, அவரது பார்த்தா திரோகத்தி ஒண்ணா இருக்கு. அதுல கடைசியில தகரகன்றது விசேஷம், விசேஷம் தகரன்றது விசேஷம். அவரது பார்த்தா விஜயாக விமர்த்தியோ அதெல்லாம் விசேஷங்கள் குணங்கள். அந்த குணங்களுக்கு ஒவ்வொரு குணத்தையும் சொல்லச்ச விசேஷமான தகரத்தை, அதாவது அவரது மாத்மா தகரா விஜரா தகரா விமர்த்தியோ தகரா, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆழ்த்து பண்ணணுமா அல்லது அப்படி பண்ண வேண்டாம் அப்படி பண்ண வேண்டாம், ஒரே வாடி பண்ணா போருமா ஒரே வாடி பண்ணா போருமா அப்படின்னு சந்தேகம் வந்தது. அதுக்கு பூர்வபக்ஷி ஒரு வாட்டி பண்ணாலே தந்திரமா வந்துடும், ஒரு வாட்டி பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னுட்டு அவன் சொன்னான். பூர்வபக்ஷி ஒரு வாட்டி சொன்னாலே போதுமே பலமுறை சொல்ல தேவையில்லை அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். அது மாதிரி கிடையாது, ஏன்னாக்கா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு என்னது, வந்து இந்திராய ராஜ்யே இந்திராய அதிராஜாய இந்திராய சுவராஜ சுவராஜ்யே அப்படின்ட்டு இருக்கு. அதுல வந்து இந்திராய இந்திரன்றது விசேஷம், ஆனா அங்க பாருங்கோ ஒரு இடத்துல இந்திராய ராஜ்யே இன்னொரு இடத்துல இந்திராய அதிராஜாய இந்திராய சுவராஜ்யே, ஒரு இடத்துல சுவராஜ் ஒரு இடத்துல அதிராஜன் ஒரு இடத்துல ராஜா, ஒரே இந்திரனா இருந்தா கூட விசேஷ வேதாது விசேஷ வேதம், ஆகவே ஒவ்வொரு இடத்துலயும் விசேஷத்தை ஆவர்த்தி பண்ணணும். அத வந்து மீனாம்சையாலே சொல்லிருக்கா, மீனாம்சையாலே கவி சங்கரத்தில் போட்டிருக்கா. அதனால இப்போ வந்து அபகரதாத்மா தகரஹா விஜயோ தகரஹா அப்படித்தான் சொல்லணும். அதனால குணத்துக்கோசரம் குணியை ஆவர்த்தி பண்ணணும். இந்த வித்தியில நகர வித்தியில எல்லா விஜயிலும் அவரது பத்மாத்திரமா ஆயிடும், எல்லாருமே தான் விஜயன். ஆனால் இங்கதான் விசேஷம் படிக்கப்பட்டிருக்கு, நகர வித்தியில தான் எட்டு குணங்கள் படிக்கப்பட்டிருக்கு. அதுவே இந்த ஆகவே இந்த எட்டு குணங்களையும் அதுல சேர்க்கணும், அண்மையைக்கு வைக்கணும். அதனால குண்யாவர்த்தி குணார்த்தம், அதனால குணத்துக்கோசரம் குணியனுடைய ஆவர்த்தி. குணின்ன தாராகாசம், குணம்னாக்க அவகாப்பாது, ஒவ்வொரு குணத்தை சொல்ல தேவும் குணியான தாரத்தை நகராகாசத்தை அவசியம் ஆவர்த்தி பண்ணணும். அப்படி பண்ணாதான் இதை அன்வைக்கும், இதுதான் கவம். இத மீமாம்சையோட சென்றிருக்கா, அது பிரதான அதிகாரத்துல சொல்லப்படுறது. அதுதான் உதாரணம் இந்திராய ராஜ்யே இந்திராய அதிராஜாய இந்திராய சுவராஜ்யே அப்படின்னு மூணு சொல்லி அங்க உபசாதனம் பண்ணிக்க. அதனால இது வந்து பிரதான அதிகாரத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது அதிகரணம் எங்க போய் அதிகரணம் அதுல நிச்சல பரதர உபாஸ்தி வேத்தியாவசாய நிக்கில அனைத்து பரதர உத்கிருஷ்டமான பரவித்தியைகள் பரவித்தியைகள் அர்த்தம், அதாவது பிரம்ம வித்தியைகள், அதனால வேத்திய உபாஸ்தியன உபாசனங்கள் வித்தியைகள் அவைகள்ல வேத்தியம் உபாஸ்தியம் அத அவசாயம் பண்றது, நிஷ்கர்ஷம் பண்றது, தீர்மானம் பண்றது, திடீகரிக்கிறது. யாரு ஸ்ரீமன் நாராயணனே பிரத வித்யா உபாசியன், நாராயணன் சொல்லமே மிக பிரதீரன் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாருங்க, அதுல வரிசையா வருது நாராயணன் நாராயணன் நாராயணன், ஒவ்வொரு வித்தியில இருக்கக்கூடிய முக்கியமான பதங்களை சொல்லி அது அடையாளங்கள், அந்த பதங்கள் வந்து அந்த வித்தியினுடைய அடையாளங்கள் அதை சொல்லி அதிலெல்லாம் நாராயணன் நாராயணபரம் பிரம்ம பத்தொன் நாராயணப்பன நாராயணபரோதி ஆத்மா நாராயணப்பரா அவன் சொல்லி எல்லா வித்தியங்களையும் நாராயணனே உபாசியன் நாராயணனே உபாசியன் அப்படின்னு சொல்லப்படுறது. அது சொல்றதுக்கு வந்து சொல்றது அதுக்க ஒரு நிமிஷம் அடுத்து அது அதாவது எல்லா வித்தியங்களையும் நாராயணனே உபாசியன் நாராயணனே உபாசியன் நாராயணன் தான் அனைத்து பிரம்ம வித்தியர்களுக்கும் சாட்சியம். போர்கோஷம் அப்படி சொல்லல, இது தகர வித்தியாசம், அதெல்லாம் ஒன்றுதான் இருக்குது அப்படின்னு போர்கோஷம் சொன்னான். நீதி எல்லாம் யாரும் போட்டோம் அப்படின்னு சொன்னா அது கிடையாது. சர்வ வித்தியர்களுக்கும் நாராயணனே உபாசியம், பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனே. அதனாலதான் அங்க ஸ்லோகம், ஆத்மைக்கும் தேவதைக்கும் திரிகசமதிக்க துல்லியதைக்கும் திரிகாம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்ரீமான் நாராயணன பதி அகில தனு மத்தியதோ உத்த போக்தியா அப்படின்னு பார்க்கிறோபாயம். அமாரி சாத்தியோபாய ஸ்தானத்தில் இருக்கிறவன், அமாரி உபயமும் அவனே, உபாயம் அவனே, பிராட்சியா இருக்கக்கூடிய நாராயணனே சர்வ வித்யோபாசியன் அப்படின்னா இங்க பார்க்கிறார். அதனால லிங்கபோயாதிகளத்துல இந்த விடயம் சொல்லப்பட்டது. அனைத்து வித்தியர்களுக்கும் உபாசியன் எந்தரமானே ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிறது லிங்கபோயாதிகளத்துல சாதிக்கப்பட்டது. ஆக இந்த ஸ்லோகத்தினால ஒன்பது அதிகரணங்கள், போன ஸ்லோகத்தினால பத்து அதிகரணங்களை சங்கிரகித்தார், இந்த ஸ்லோகத்தினால ஒன்பது அதிகரணங்களை சங்கிரகிக்கிறார், அடுத்து ஸ்லோகத்தினால ஏழு அதிகரணங்களை சாய்க்கிறார். ஆக தேசிகன் ஒரே ஸ்லோகத்தினாலே அத்தனை சாய்க்கிறதுக்கு நல்லவர், ஆனால் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, நம்மளால கிரகிக்க முடியாது. ஆனால் அதனாலதான் மூணு ஸ்லோகத்தினால இருபத்தி ஆறு அதிகரணங்கள் விஷயங்களையும் அதற்காக சங்கிரகிச்சு போடுறேன். உங்களுக்கு திருப்பி அவன் சுத்தமா இருக்கணும்னு கேட்கலாம், அடையே இந்த அதிகரணம் சொல்லிட்டு போறான் வந்து ஆனா பெண் யோகா சாமி அதிகரணம், தொழில் சமயா சாம்பராய அதிகரணம், தேவையான சாமியம் அணியம் அதிகரணம் அப்படின்னு பேர் சொல்லிட்டு போயிடும் அடையேன். ஆனால் ஞாபகம் வராது, ஞாபகம் வராது. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொன்னாக்க புரியுன்றதுனாலதான் அறியுங்க மாதிரி ஒவ்வொன்றத்தை கொஞ்சம் விவரித்து சொன்னேன், அது புரியுன்றதுனால வேற ஒண்ணும் இல்லை. ஆக இந்த மாதிரி ஒன்பது அதிகரணங்கள், போன சுவாத பத்து அதிகரணங்கள், பத்தொன்பது அதிகரணங்களுடைய சங்கிரகத்தை சாரமாக காட்சி முடித்தேன். இந்த ஸ்லோகம் பாருங்க, ஆனா தென்யோன்ய யோக ததுச்சித சமய தேவயானாதி சாமியம் சர்வத்ரா ஸ்தூலதாதி யதிஹரணம் அபானேகிருத்தீதம் ஆசிரிய திருஷ்டோ குண்யாவத்தில் குணார்த்தம் கவிதாச்சிரிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.